தலைப்பு வியாபாரி. லாபத்திற்காக தொழிலையும் விற்றான் வியாபாரி, விலை வைத்தான் தொழிலாளிக்கும் சேர்த்து. தொழிலோடு தொழிலாளியையும் விற்றான் முதலாளி, கொள்ளை லாபத்திற்காக கொள்ளைக்காரனாகிறான். கொள்ளை லாபத்திற்கு நீதிகள் கிடையாதோ